சம்பத்தராணி சகலந்திரியனந்தனானி சாம்ராஜ்யமான கிருதானி சர்வகாட்சி உத்தந்தனானி விருதோத்தரராஜ்யமானி மாமேவ மாதா அனிஷம் கலயந்து மன்னி. எப்பொழுதும் என்னே இந்த வண்ணம் பண்றதுன்னு ஒரு பிரச்சனை என்னால என்னே பிடிச்சு விடுறது நான்கிட்ட அவன் அந்த ஆசை நம்ம அப்படின்னு அச்சாத் மகாலட்சுமியுடைய காலத்துல ஆசைகள் இந்த தாயார அனுகிரகத்தோட கூட நாராயண அனுகிரகத்தோட கூட இந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு வழிபாட்டுக்காக ஆச்சாரியர் பார்த்தோம். நமஃ பார்வதி பதயே. கோவிந்த நாமத்தின் கீர்த்தனம்.